ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில்புடை சூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமம் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் சரி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே. கம்பன் காவிய நாயகனான ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். கம்பராமாயண பாடல்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் யாக சம்ரக்ஷணம், யாக சம்ரக்ஷணம் வேள்வி காத்தல் என்ற ஒரு அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். வாழ்க்கையே வேள்விதான். வேள்வி என்பது வேளாளர் என்ற ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது. வேள் என்றால் உதவி என்ற ஒரு அர்த்தம் உண்டு. வேள்வி என்பது இந்த உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல். வேள்வி யஜ்ஞம், வேள்வி காத்தல், யாக சம்ரக்ஷணம். ராமாயணம் என்பது ஒரு கடல் மாதிரி, சமுத்திரம், கடல், பெருங்கடல். அந்த கடலிலே வெறுமையாக வேடிக்கையாக கரையிலே நின்றால் கூட காற்று வரும். கடல் காற்று மிக இனிமையாக இருக்கும். அதுவும் கோடை காலத்திலே மிக இனிமையாக இருக்கும். கரையிலே நின்றாலே காற்று வாங்கலாம். ஒரு சிறிய மரக்கட்டை கிடைத்தால் நீந்தலாம், உப்பு எடுக்கலாம், மீன் பிடிக்கலாம், மூச்சு அடக்கி ஆழமாக உள்ளே சென்றால் முத்து எடுக்கலாம். அது மாதிரி கம்பராமாயணமும் சுவைக்காக படிக்கலாம், இனிமையான இசைக்காக படிக்கலாம். தத்துவ பொருள் தெரிவதற்காக படிக்கலாம், பக்திக்காக படிக்கலாம். அவர் அவர் தம தம தரிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். There is nothing good or bad, thinking makes it so என்று ஒரு பெரியவர் சொன்னார். அப்படி வேள்வி காத்தல், யாக சம்ரக்ஷணம் என்று சொல்லும் பொழுது யாக சம்ரக்ஷணம், யாகத்தை காப்பாற்றுவது. விஸ்வாமித்ர முனிவர் மிகச்சிறந்த ஒரு துறவி, ராஜாவாக இருந்து மன்னனாக இருந்து துறவியானவர். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தயிர் இரும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்கம்மோடு அவர்தோறும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் என்று மண்டை மன்னன் சொன்னது போல வாழ்க்கையிலே பல திருப்பங்களை பார்த்தவர் விஸ்வாமித்திரர். இன்று அவரே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். திருசிங்கவை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னவர், சுனச்சேவனை காப்பாற்ற உதவியவர். இப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் இப்பொழுது யாக சம்ரக்ஷணம் என்பதற்காக தசரதத்திலே ராமனை வேண்டி பெற்று இப்பொழுது காட்டிலே வந்து கொண்டிருக்கிறார். அப்ப யாக சம்ரக்ஷணம் என்ன உண்மையான பொருள் யோசிக்க வேண்டும். யாக சம்ரக்ஷணம் வேள்வி காத்தல், யாருடைய வேள்வியை காத்தல்? விஸ்வாமித்திரர் தன் வேள்வியை காப்பதற்கு தன்னால் முடியாதா? முடியும். ஆனால் வேள்வி செய்யும் பொழுது புலநடக்கம் வேண்டும். வேள்வி செய்யும் போது தவத்திலே மாசு ஏற்படக்கூடாது, குற்றம் ஏற்படக்கூடாது. எனவே கதவை சாத்தி விட்டு விட்டு தவம் செய்வது போல காவலில் புலனை வைத்தால் கலிதனை கடக்கலாம் என்றார் தொண்டடி புனியாழ்வார் திருமாலையில். அப்படி விஸ்வாமித்திரர் ஒருமையுள் ஆமை போல இந்த அடக்கல் ஆற்றான் எழுமையும் இடமா படைத்து விஸ்வாமித்திரர் தன்னுடைய வேள்வியை காப்பதற்கு அரக்கர்கள் வந்து அவர்கள் மீது பாணம் தொடுத்தாலோ அல்லது சாபம் கொடுத்தாலோ இவருடைய தவம் குறைந்துவிடும் என்ற காரணத்தினாலே ராமனை அழிக்கிறார். வேள்வி காத்த இன்னொரு கோணத்திலே பார்த்தால் ராமபிரான் இந்த உலகத்துக்கு எதற்கு வந்தார்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். கொடியவர்களை அழிப்பதற்கு, அடியவர்களை காப்பாற்றுவதற்கு, அறத்தை நிலைநிறுத்துவதற்கு இங்கே வந்தான் ராமன். விஸ்வாமித்திர முனிவர் யாத சம்ரக்ஷணம் என்பதற்காக ராமனை அழைத்தார். இது விஸ்வாமித்திரருக்கு மட்டுமல்ல, ராமனுக்கும் யாத சம்ரக்ஷணம், அவருடைய வேள்வியும் காத்திருக்கிறார் விஸ்வாமித்திரர். இரண்டு நல்லவர்கள் சேர்ந்தால் தனிப்பட்ட யாருக்கும் நன்மை இருக்காது. பரஸ்பர இதேசினாம் பரிசரேஷு மாம் வர்த்தையா என்றார் வேதாந்த தேசிகர். ஊப்ப தலை கூடி உள்ள பிரிது என்பான் சொல்லுவன். இங்கே மியூச்சுவல் பெனிஃபிட். இங்கே விஸ்வாமித்திர முனிவராலே ராமன் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் அறம் வளர்த்த நம்பி ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமனுடைய வேள்வி காப்பாற்றப்படுகிறது, விஸ்வாமித்திர வேள்வி காப்பாற்றப்படுகிறது, இந்த உலகத்திலே நல்லவருடைய எண்ணம் நிறைவேறுகிறது. எனவே விஸ்வாமித்திர முனிவர் ராமனை அழைத்து செல்லுகிறார். அந்த யாக சம்ரக்ஷணத்திலே முதலிலே தாடகை கொல்லப்படுகிறாள், பிறகு அகலிகை சாபை மோசனம் நடக்கிறது. இதை கவனித்து பார்க்க வேண்டும். அகலிகை சாபை மோசனம் என்பது விஸ்வாமித்திருக்கு தெரியாது, ஏன் ராமனுக்கே தெரியாது. சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், உண்மையான அதனுடைய அடிப்படை தத்துவம் நமக்கு புரியாது. குழந்தைக்கு பந்தை கொடுத்து அப்பா விளையாட சொல்கிறார். குழந்தை பந்தை வைத்துக் கொண்டு பந்தையே இலக்காக கொண்டு லட்சியமாக கொண்டு விளையாடுகிறது. ஆனால் உண்மையிலே இந்த குழந்தைக்கு சக்தி கிடைக்கிறது. அப்படியானால் நேரடியாக நீ கையை ஆட்டு, காலை ஆட்டு, ஓடு, உட்காரு, எழுந்திரு என்று சொன்னால் அந்த பையன் செய்ய மாட்டான். ஆனால் ஒரு பந்தை கொடுத்து விளையாடு என்று சொன்னால் அத்தனை பயிற்சிகளும், உட்காருவது, எழுந்திருப்பது, ஓடுவது, பிடிப்பது, தாவுவது, அத்தனையும் நடக்கிறது. ஆனால் அது பந்தின் மூலமாக நடக்கிறது. அது மாதிரி எம்பெருமான் ஆத்மாவை உயர்த்த வேண்டும், உயிர்விக்க வேண்டும் என்றால் உடலை தர வேண்டும். உடலாகிய பந்து கந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போற்றுடை தாண்டி என்பது ஒரு பண்டாரப்பாட்டு. எனவே இந்த உலகத்திலே வேள்வி காத்தல் என்ற அற்புதமான சரித்திரம் ராமாயணத்திலே. ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரோ செல்லுகிறார்கள். ஆரி அறிவன் கூறி அளித்தலும் மன்னல் கண்பால் ஊரிய உவகையோடும் கும்பதம் படைகள் எல்லாம் தேடிய மனத்தான் செய்த நல்விழப்பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவ போல் வந்த அன்றே. விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு படைக்கலங்களை கொடுக்கிறார். நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம் என்று நீர்க்கணை, நெருப்பு கணை, வாயு கணை, வீரவன் கணை, இந்திரன் கணை, இப்படி அத்திரங்களை அளிக்கிறார். அதை அளிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார்கள், அதை எப்படி உபயோகிக்க வேண்டும், அதை மீண்டும் எப்படி பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பிரயோகம், உபசம்ஹாரம் என்றெல்லாம் சொல்லுவார். இப்படி எப்படி ஒரு உயிரானது உடலை தேடி வருகிறதோ அதுபோல டாக்டர் பெவிலியன் என்று சொல்லுவார்கள். சேர வேண்டிய இடத்திலே அதெல்லாம் சேர்ந்துதான். இங்கே கம்பன் சொல்லுகிறான், அந்த அம்புகள் எப்படி வந்ததுன்னா, ஏ வீண செய்து நிற்றும் இளையவன் போல. கவனிக்க வேண்டிய இடம், கம்பன் எவ்வளவு அழகாக ஆழமாக வார்த்தைகளை போடுகிறான் பாருங்கள். ஏ வீண செய்து நிற்கும் இளையவன் போல திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்த ஒரு வார்த்தை ரவிவர திட்டத்தில், லக்ஷ்மணன் ராமனுக்கு எப்படி பணிவிடை செய்தான் என்றால், ராமனுடைய வில்லிலே உள்ள அம்புகள் எப்படி ராமனுக்கு கட்டுப்பட்டதோ அதுபோல இருந்தானாம். இப்படி ராமனும் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திரன் செல்லுகிறார்கள். அங்கே நிறைய சோலைகள், பூங்காக்கள், காடுகள், மலைகள் இருக்கின்றன. அதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். சரயு நதியினுடைய பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். அப்படி போகும்போது சித்தாசிரமம் வருகிறது. அதை பற்றிய பெருமையை சொல்லுகிறார் விஸ்வாமித்திர முனிவர். செங்கண்மால் இருந்து மேல் நாள் செய்தவம் செய்ததன்றே. எப்படிப்பட்ட செங்கண்மால்! எங்கள் நான் மறைக்கும் தேவர் அறிவிற்கும் பிறக்கும் எத்தா செங்கண்மால். வேதங்களாலே தேடி காண முடியாத பகவான். எங்கள் நான் மறைக்கும் தேவர் அறிவிற்கும், அமரர்க்கு அறியானை தேவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லையாம், பிறர்க்கும் எட்டா செங்கண்மால் இருந்து மேல் நாள் செய்தவம் செய்ததன்றே. வாமனன் ஸ்தவம் செய்த இடம் இது என்று சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்கிறேன். காலம் முக்கியம், இடம் முக்கியம். இப்படி அந்த சித்தாசிரமம் வாமனன் ஸ்தவம் செய்த இடம் என்று விஸ்வாமித்திரன் புகழ்ந்து சொல்லுகிறார். ஒரு குரலாயிரி நிலம் மூவடி மண் வேண்டி உலகமெல்லாம் இரடியால் ஒடுக்கி, மகாபலிடத்திலே யாகம் செய்யும் பொழுது குரவனாக வாணியாக பிரம்மச்சாரியாக வாமனன் வந்து தன் காலாலே மூன்றடி மண் கேட்டு விஸ்வாமித்ர முனிவர் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நரிசக்கரவர்த்தியினுடைய நிலையும் வாமனன் நிலையும், அந்த வாமனன் மூன்றடி மண் கேட்டான். பலி சக்கரவர்த்தி தருகிறேன் என்று சொன்னார். சுக்கராச்சாரியர் குலகுரு தடுக்கிறார். வந்திருப்பவன் சாதாரணமானவன் அல்ல, எனவே அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல்நாள் உண்டவனா இது உணர்ந்து கொள் என்றான். சாதாரண உலகம் உண்ட தெருவாயனிவன், மாயனிவன், மாமாயனிவன். அப்பொழுது பலி சக்கரவர்த்தி சொல்லுகிறாராம், நினைக்கில என்பதை நிமிர்ந்திட வந்து தனக்கு ஏழா வகை தாழ்வது தாழ்வில் கணக்கரியானது கைத்தளமின் எனக்கு இதன் மேல் தவம் யாதுகொள். மிகச்சிறந்த உலகத்தையெல்லாம் உண்ட பரம்பொருளான எம்பெருமானே என்னிடத்திலே கேட்கிறான் என்றால், கணக்கரியானது கைத்தளம் எண்ணில் என் கை மேலே இருந்து அவன் கண் கீழே இருந்து நான் கொடுக்க அவன் வாங்குகிறான் என்றால் இதைவிட பெருமை உண்டோ? சுக்கராச்சாரியர் தடுத்தாராம். கிண்டியிலே வண்டாக எம்பெருமான் கருப்பை புல்லை எடுத்து குத்தினான் என்றும் சுக்கராச்சாரியார் ஒரு கண் இழந்தான் என்பது கதை. வந்திருப்பவன் வஞ்சகன் என்று தெரிந்தும் கொடுக்கிறானா மகாபலி சக்கரவர்த்தி. முடிய இம்மொழியெல்லாம் ஒழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன் அடி ஒரு மூன்றும் நீ அளந்து கொள்க, வாமனே நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி நெடியவன் குறிய கை நீரில் நீட்டினான். எம்பெருமான் கையிலே விந்தியாவளி மனைவி, அரசன் பலி சக்கரவர்த்தி, இருவரும் சேர்ந்து தண்ணீரினாலே தானம் செய்து கொடுக்க உடனே என்ன செய்கிறானா, மூரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமார் வாமனாக வந்தவன் திருக்கிரமன் ஆகிறான். உலகளா முள்ளடி அடக்கி ஓரடிக்கு அழகியலாது அவ்வடிக்கு அன்பன்மையதாம் இலை குலாம் துழாய் முடியே கநாயகன் சிலை குலாம் தோடினாய் சிறியன் சாலவே. விஸ்வாமித்திரன் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறான், ராமன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அழகிலாது ஒவ்வடிக்கு அன்பன் மெய்யதாம், இரண்டடி முடிந்து விட்டது, மூன்றாவது அடி எங்கே என்று கேட்ட பொழுது ஓரடிக்கு அழகிலாது ஒவ்வடிக்கு அன்பன் மெய்யதாம். அடியான் அடியான் திருமால் அடியான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான அடியான் பரிசக்கரவர்த்தி. மூன்றாவது அடிக்கு என் தலைதான் என்று சொல்லி தனது முடியை காட்டி எம்பெருமான் அடியை பெற்றவன் அடியார்க்கு அடியனான மகாபலி சக்கரவர்த்தி. அதனால்தான் இந்த பரம்பரையிலே பிரகலாதம் தென்னால் உண்டாகிறார். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி இப்படி எம்பெருமான் மூலகும் ஈரடியால் முறை திறம்பா வகை முடிய தாவிய சேவடி இந்த கதையை சொல்லி, எனவே இந்த இடத்திலே நாம் யாகம் செய்ய வேண்டும் என்று யாகத்தை தொடங்குகிறார் விஸ்வாமித்ர முனி. யஜ்ஞா யனமஹா யஜ்ஞபதே நமஹா யஜ்ஞாங்கா யனமஹா யஜ்ஞபாகனா யனமஹா சகஸ்நாமம் பேசும். அவன்தான் வேள்வி, அவன்தான் வேள்வி பயன், அவன்தான் வேள்வி பொருள்கள், அவன்தான் வேள்வி செய்பவன், வேள்வி நாயகன். அப்படிப்பட்டவன் தன் கதையை தானே கேட்டு ஏற்கனவே தான் எங்கே பிறந்தானோ எந்த இடத்திலே வாமனம் தவன் செய்தானோ அந்த இடத்திலே இப்பொழுது விஸ்வாமித்திரன் யாகம் செய்ய ராமனும் லட்சுமணனும் காக்கிறார்களா? அந்த வேள்வி எப்படி காக்கிறார்கள் தெரியுமா? என்னதற்கு ஆக்க அறிவு இரண்டு மூன்று நாள், ஆறு நாட்கள் அந்த யாகம் நடக்கிறது. என்னதற்கு ஆக்க அறிவு இரண்டு மூன்று நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை. தியாகம் என்பது எப்போதுமே தேவருக்காக செய்யப்படுவது. இந்திரனுக்கும் யமனுக்கும் வருணனுக்கும் வாயுக்கும் குபேரனுக்கும் செய்யப்படுவது. என்னதற்கு ஆக்க அறிவு இரண்டு மூன்று நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை. மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் கத்தனர். மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் கத்தனர். கண்ணை போல காத்தார்களாம். இமை எப்படி கண்ணை பாதுகாக்குமோ மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். மன்னர்கள் மைந்தர்கள் என்று சொல்லி இமையின் காத்தனர் என்று சொல்ற இந்த வரியிலே அறிஞர்கள் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். கண்ணில் இமையில் காத்தனர். கண்ணை கவனித்து பார்த்தால் இரண்டு இமைகள் இருக்கிறது. மேல் பக்கம் ஒரு இமை, கீழ்பக்கம் ஒரு இமை. மேலிமை பெரியது, கீழிமை சிறியது. மேலிமை அசையும், கீழிமை அசையாது. அசையாத கீழிமை, அசைகின்ற மேலிமை. இங்கே அசையாத லட்சுமணன் லட்சுமணனை சரக்கூடம் கட்டி அம்பினாலே ஒரு கூடம் கட்டி அந்த வாசலிலே அந்த வேள்வி சாலையினுடைய வாயிலிலே இளையவனாகிய சிறியவனாகிய லக்குவனை நிற்க வைத்து பெரியவனாகிய ராமபிரான் சுற்றி வருகிறார். வில்லும் அம்பும் கையிலே எடுத்துக்கொண்டு சின்ன இமை அசையாது, பெரிய இமை அசையும். சின்ன இமை போல இளையவன் லட்சுமணன் நிற்க, பெரிய இமை போல ராமன் சுற்றி வர, கண்ணிலே எப்படி மேலமையானது மூடி மூடி திறக்குமோ அதுபோல மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தினது அற்புதமான ஓமையை சொல்லுகிறார் என்று அறிஞர்கள் ரசிகர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த நிலையிலே ஆரவாரித்து யாகம் முடியக்கூடிய நிலை, ஆறு நாட்கள் யாகம் முடியக்கூடிய நிலையிலே சேயாம்சி பகு விஜ்ஞானி, நல்லதற்கு நிறைய தொல்லைகள் வரும், கெடுப்பதற்கென்றே இருப்பவர்கள் அரக்கர்கள். எனவே அப்படிப்பட்ட அரக்கர்கள் சுபாகுவும் மாரீசனும் கூட்டத்தோடு வந்து வார்த்தை மாறு உரைக்கில முனிவன் மௌனியாய் போர் தொழில் குமரம் தொழுது போந்தவின் பார்த்தனன் விசும்பினை பருவமேகம் போல் ஆர்த்தனர் இடித்தனர் அசனி அஞ்சவே. இடிபோல சத்தம் கேட்கிறதாம். மௌனமாக யாகம் செய்து கொண்டிருக்கிறான் முனிவன். அக்கறையாக சுற்றி சுற்றி ராமனும் நிலையாக நின்று லக்கோனும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எய்தனர் எரியும் நீருமாய் பெய்தனர் பெருவரை பிடுங்கி வீசினர் வைதனர் தெழித்தனர் மழு கொண்டு ஒச்சினர் செய்தனர் ஒன்று அல தீயமாயமே தீயமாயமே. மாயமே தீ, தீயது தீயமாயமே. இப்படி யாகத்தை கெடுப்பதற்காக பலவிதமான இடையூறுகளை செய்கிறார்கள். அந்த சமயத்திலே லட்சுமணனை பார்த்து ராமன் சொல்லுகிறாராம், அதோ பார், கண்டா குமரம் கதைக்கள் தீவுக விந்தனை நோக்குதல் வில்லை நோக்கினான் அண்டர் நாயக இனி காண்டியவர் துண்டம் வீழ்வன என தொழுது சொல்லினார். அண்ணா சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, இதோ பாருங்கள் என்று சொல்லி லக்குமன் அம்பை தொடுக்கிறான், வில்லை தொடுக்கிறான். அந்த சமயத்திலே முனிவர்களுக்கு அபயப்பிரதானம் அளித்து முனிவர்கள் பயப்படுகிறார்கள். திருமகள் நாயகன் தெய்வ பாலிதான் வெறுவரு காடகை பயந்தமைந்தவர்கள் இருவரில் ஒருவனை கடலிலிட்டது அங்கு ஒருவனை அந்தகன் புறத்தில் வைத்ததே திருமகள் நாயகன் தெய்வவாளிதான் வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவரில் ஒருவனை கடலில் விட்டது அங்கு ஒருவனை அந்தக புறத்தில் வைத்ததே. சுபாகுமாரீசன் தலைமையிலே ஆயிரக்கணக்கான அசுரர்கள் யாகத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள், அழிக்கிறார்கள். தடுப்பதற்காக சரக்கூடம் கட்டி இருக்கிறான். லக்ஷ்மணும் ராமனும் வில்லையும் அம்பையும் தொடுத்து அவளை அழிக்கிறான். அப்படி அழிக்கும் பொழுது அத்தனை பேரையும் அழிக்கிறான். தலைவராக இருந்த மாரீசன் சுபாகுவிலே ஒருவனை அந்தகள் புறத்து வைத்து அங்கு ஒருவனை கடலில் விட்டதே. மாரீசன் சுபாகு இரண்டு பேரிலே சுபாகுவை கொன்றதாம் அந்த அம்பு, மாரீசனை கடலிலே தள்ளியதாம் அம்பு கூட ராமபிரானுடைய எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் கொண்டு மங்கை மன் அனுபவிப்பர். இருவராய் வந்தார் என் முன்னே நின்ற அந்த அம்பு இருக்கிறதே அது கூட ராமன் கருத்தை உணர்ந்து கொண்டு இந்த மாரீசன் பின்னாலே தேவைப்படுவான், அந்த மாரீசனால் தான் ராமனும் சீதையும் பிரிய போகிறார்கள், அதனால்தான் ராவணனுக்கு கோபம் உண்டாக போகிறது, காமம் உண்டாக போகிறது, காம வெகுளி இரண்டும் அவனுக்கு இருக்கிறது. இங்கே மாரீசன் சுபாகுவும் காமம் வெகுளியாக வந்திருக்கிறார்கள். காமம் போன்றவன் மாரீசன், வெகுளி போன்றவன் சுபாகு. வெகுளியை கொன்று காமத்தை விட்டு விடுகிறார். இதிலே ஒரு தத்துவம் இருக்கிறது, காமத்தை அடக்கவில்லை என்றால் அது உன்னை அடக்கிவிடும். எனவே தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எனவே கட்டுப்பாடு இல்லை என்றால் அது உன்னையே கட்டுப்படுத்திவிடும். ஆகையினாலே காமமாகிய மாரீசனை கடலிலே தள்ளி வெகுளியாகிய சுபாகுவை கொன்று யாகத்தை காட்டுகிறார், காத்து நிற்கிறார். அப்படி அரக்கரெல்லாம் ஓடிவிட மாரீசன் கடலிலே விட சுபாகு அழிந்து போக போர்க்கள காட்சி ஓடின அறக்கரை உருவில் வெங்கனை கூடின குறைத்தலை மிரைத்து கூத்து நின்று ஆடின அழகையும் ஐயன் கீர்த்தியை பாடின பரந்தன பறவை பந்தல். ஒரே கழுகள் முடிக்கின்றதாம், பிற கூட்டங்கள் இருக்கின்றதாம். அந்த போர்க்களம் வேள்விக்களம் போர்க்களமாகிவிட்டது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் விஸ்வாமித்திர முனிவன் யாகத்தை செய்து முடித்தார். தேவர்களெல்லாம் பூமாறி பொழிகிறார்களாம். பந்தரையே கிழித்தன பரந்த பூமலை அந்தர துந்து விரிமுகில் நாத்தன இந்திரன் முதலிய அமர்கள் இண்டினார் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார். பந்தரை கிழித்தன பரந்த பூமலை ஆதாயத்து பூமலை பொறிகிறதா அந்தர துந்துவி முகில் மேகங்களைப் போல கர்ஜிக்கிறதாம் மிருதங்கங்கள் துந்துவிகள் வாத்தியங்கள். இந்திரன் முதலிய அமரர் இண்டினார் இந்திரன் அக்னி யமன் குபேரன் வருணன் வாயு ஈசான்யன் 33 அங்கே கூடி இந்திரன் முதலிய அமரர் இண்டினார் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார். சுந்தர வில்லியை இதுபோன்ற தமிழ் எங்கே பார்க்க முடியும்? சுந்தர வில்லியை வில்லு வில்லை உடையவன் வில்லி அழகாக இருக்கிறான். ராமனுக்கு அழகு அந்த கோதண்டம் ஏறக்குறைய அவனுடைய உயரத்துக்கு இருக்கும். ராமனுடைய கிரீடம் அந்த வில்லினுடைய மணி நுனி. அப்படி வில்லும் ராமனும் ஒரே அளவிலே இருப்பார். அழகாக இருக்கிறா சுந்தர வில்லியை, ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று நேர்மை உடையவன் ராமன். அந்த சுந்தர வில்லியை தொழுது புனிதமாதவராசியின் பூமணி பொழிந்த அணைய கனகத்து மரங்களும் அலர் மலை சொலிந்த மரங்கள் எல்லாம் பூக்களை சொல்கின்றனவன். தேவர்கள் எல்லாம் பல்லா அண்டு பல்லா அண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லா அண்ட திந்தோல் மணிவண்ணா தாசரதி கருணாபயோநிதி புனித மாதவராசியின் பூமலை பொழிந்தார் அலைய காலகத்து மரங்களும் மலமலை சொறிந்த முனியும் அவ்வை வேள்வி முறமையில் முற்றி இனிய சிந்தையன் ராமனுக்கு இணையன இசைத்த விஸ்வாமித்ர முனிவர் மகிழ்ச்சியோடு வந்த காரியம் முடிந்தது ராமனே என்று ராமனை கருணையோடு பார்த்து பேசுகிறார். பாக்கியம் எனக்கு உளது என நினைவுறும் பான்மை போக்கிற்கு இது ஒரு என உணர்கிலே புவனமாக்கி மற்றவை அனைத்தையும் மணி வயிற்றடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனையனும் கருத்தே பக்கியம் எனக்கு உளதென நினைவுறும் பான்மை போக்கி நிற்கு இது பொருளென உணர்கிலே ஹமா ராமா மோகனராமா முகஜித்த சோமா பரம பாவனம் இன்று நீ யானத்தை காத்தாயே எப்படிப்பட்டவன் தெரியுமா புவனமாக்கி உலகம் யாவையும் தாமுலாக்களும் மற்றவை அனைத்தையும் மணி வயிற்று அடக்கி காத்தலும் காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனையனும் கருத்தே ஈரேழு பதினாலு லோகங்கள் காத்தவன் நீ ஜம்பு தீபம் குச தீபம் பிரபஞ்ச தீபம் சாகர் தீபம் என்ற தீவுகள் மலைகள் கடல்கள் அத்தனையும் வயிற்றிலே அடக்கிய நீ உலகமெல்லாம் காத்த நீ லோக ரட்சகனாக நீ ஒரு யாக சம்ரட்சணம் பண்ணினாயேப்பா அனோரணியான் மகதோ மகியான் என்று அணிவிலும் இருக்கிறாய் அகிலத்திலும் இருக்கிறாய் என்ற நீ இந்த ஒரு சின்ன முனிவனுடைய வேள்வியை காக்கவும் வந்தாயே என்று கூறிய பின்னர் அவ்வழியில் மணல் காணத்து அன்று தான் உவந்து அருந்தவ குனிவரோடு இருந்த குண்டு போல் குணத்தான் எதிர் கோசலை குறிதில் இன்று யான் செய்யும் பணி என் கொல் பணி என இசைத்த ராமனும் லட்சுமணும் சிறந்த காரியத்தை செய்தும் ஒன்றுமே செய்யாதவன் போல பணிந்து முனிவர் பெருமானே நாங்கள் மீண்டும் மீண்டும் இனியும் செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்க அப்பொழுது விஸ்வாமித்ர முனிவர் ஜனக மகாராஜாவிடத்தில் தான் ஒரு வேலை ஓலை பெற்று அதிலே மிதிலையிலே ஒரு வேள்வி செய்கிறேன் அந்த வேள்வியை பார்த்து கடாட்சிக்க வேண்டும் கருணை செய்ய வேண்டும் என்று அந்த ஓலையிலே கேட்டுக் கொண்டிருந்ததனாலே இப்போது விஸ்வாமித்ர முனிவர் இன்னொரு வேள்வியை காப்பதற்காக ராமனையும் லக்ஷ்மணையும் அழைத்துக் கொண்டு புறப்படுகிறார். அரியான் சொலின் ஐயனிற்கு அரியது ஒன்றுவில்லை பெரிய காரியம் உள அவை முடிப்பது பின்னர் விரியும் வார்புணல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போனார். விரியும் வார்புணல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் மிதிலையே என்று ஒரு இடம் இருக்கிறது விஜயகதேசின் தலைநகரம். அங்கே ஜனக மகாராஜா என்று இருக்கிறார். மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போன யாக சம்ரட்சணம் என்பது அற்புதமான தொடர் ஏற்கனவே சொன்னேன். ஆகவே யாகம் முடிந்தது என்றால் யாகம் முடியாது. வாழ்க்கை என்பது மிக நீண்ட நெடிய பயணம். அதிலே ஒரு வேள்வி முடிந்தது. இன்னொரு வேள்விக்காக இப்பொழுது விஸ்வாமித்திரன் வேள்வியை விஸ்வனாக விசுவாசியாக இருந்த ராமன் காப்பாற்றினான். இப்பொழுது இன்னொரு வேள்வியை உலகத்துக்காக மூன்று பேரும் சென்று காப்பாற்ற போகிறார்கள். அங்கே ஜனகனும் ஒரு வேள்வி நாயகன், அவனும் ராஜ ரிஷி, அவனும் துறவி போல இருக்கக்கூடிய ராஜா. எனவே அப்படிப்பட்ட ஜனக மகாராஜாவினுடைய கோசல தேசத்தை நோக்கி, விதிலியை நோக்கி ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்ர முனிவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். காமனையண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை உண்மை என்னாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தோழ வண்டி நமாத்தழ வாய்த்தொழி சூழகுளாரண்யமே மங்களாசாதனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வீராச்சாரியை கத்ருதாயாஸ்துமங்கலம் லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.